يا رسول الله وصلوا عليك يا حبيب الله ஒன்னு ஒன்னு ரெண்டுல இன்பம் இங்க பண்டலா கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல பொண்ணு நம்ம ஃப்ரெண்டுல சுரும தீட்டும் பெண்ணில கோபம் வந்தா டிராக்குலா நிக்க பண்ணி நிக்கும் இந்த பையன் லைஃபே ஜோக்கல மஸ்தான போல ஒத்த பூமி பாருல ஒத்த உசுறு தானடா ஒத்த மனசில் ஒத்த காதல் ஒத்துக்கிட்டா போதுல அவள அவள பாருல நீ